केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति श्री स्वामी देशिकन अरुळि चेद यादवाभ्यदय अनुभवम् ஒன்பதாவது श्लोकम् முதல் சர்க்கத்தில क्रीडा तूलिकया स्वस्मिन् कृपारूषितया स्वयं एको विश्वमिदं चित्रं विभुः श्रीमान् अजीजनत् அப்படி ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் என்னன்னா, திராட்டியோடு கூடின பகவான் அவன் ஒருவன் தான் என்ன பண்றான்னால், கிருபைன்ற ஒரு வர்ணம். இப்போ வர்ணம் தீட்டுறா, படங்கள்லாம் வரைஞ்சி எம்பெருமான் அதை பண்றார். எப்படி பண்றார் அப்படின்னால், கிருபைன்ற ஒரு வர்ணம், அதுல தோய்த்த லீலலா, இதெல்லாம் லீலா விபூதி. அதனால வந்து லீலை அப்படின்ற ஒரு குச்சிய கிருபைன்ற ஒரு வர்ணத்துல தோச்சி என்ன பண்ற, இந்த லோகமாகிற ஒரு சித்திரம் இத வந்து எழுதுற. அதை எப்படி எழுதுறார் அப்படின்னால், சர்வசக்தன் எம்பெருமான் தன்னிடத்துல தானே எழுதினான் அப்படின்ற. ஏன்னால் அவர் தானே, அவரிடத்திலேருந்து தான் வந்தது. ஏன்னால் நம்ம சம்பிரதாய ரீதியாக நிமித்த காரணம் உபாதான காரணம் இரண்டும் பகவான், சககாரி காரணம் அதுவும் பகவான்றதும் சொல்லாமலே தெரியுது. அதனால அந்த வஸ்துவும் அவரே, அதான் அங்க விசேஷம். பண்ணது பகவான்றது மாத்திரம் இல்ல, வஸ்துவும் அவரே. அதனால அதை வச்சுண்டு சாஸ்திரார்த்தத்தை கொண்டு இந்த ஸ்லோகத்துல பிராட்டியோடு கூடின பகவான் ஸ்ரீவான். அதனால் அப்போ என்ன பண்ற, கிருபைன்ற ஒரு வர்ணத்துல லீலையாகிற குச்சியை தோச்சி இந்த லோகம்ன்ற ஒரு சித்திரத்தை தன்னிடத்துல தானே எழுதினார் அப்படி. இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல அப்பைய தீட்சிதர் சுவாமி தேசிகனை பிரசம்சிச்சு ஒரு ஸ்லோகம் சாக்கி, இத்தம் விசிந்தியாக சர்வத்ர பாவாக சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவ்யேஷு லலிதேஷ்வபி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பதம் பதமா ரசிச்சம்னால், இவர் கவிலையும் சிம்மம், தர்க்கத்திலையும் சிம்மம் சுவாமி தேசிகன், கவிதார்க்கிக சிம்மம். இவருடைய காவியத்துல ரொம்ப லலிதமாக சாதாரண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. அதுல உயர்ந்த கருத்தையும் வேற சொல்லியிருக்க. கவிகளுடைய லட்சணத்தை கீழே பார்த்தோம், எதை சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படி. எந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு பதத்திலையும் அரிதான பல கருத்துக்களை இருக்கு. சுலபமாக ஒரு காவியத்திலேயே இந்த மாதிரி இருந்ததுன்னால், சுவாமி தேசிகன் வந்து கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னால் அது பூர்த்தியாக அவருக்கு பொருந்தக்கூடியது. ததாபி விஸ்தராபத்தேகே நைவமக்ரே பிரபஞ்சியதே காவிய வியாக்கியாக்கிருதாம் ரீதிக்கு பிரசாமேவானுகம்யதே அப்படின்னு முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் சொல்லி என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பதத்துக்கும் உள்ள விசேஷ அர்த்தங்களை சொல்லிட்டு போனால் 24 சர்க்கம் 2600 ஸ்லோகம் இதை என்னைக்கு முடிக்கிறது. அதனால வந்து திட்டமாக சொல்லிட்டு போறேன். மகாகாவியமான யாதவா விதயத்துக்கு நான் சுருக்கமாக உரை எழுதுறேன் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இலக்கண வியாக்கரண ரீதியாக உள்ள விசேஷ விஷயங்களையும், அதே மாதிரி அணி அலங்காரம் அலங்கார சாஸ்திரம் அதுலேயும் சுவாமி தேசிகன் வந்து குறைவானவர் இல்லை அப்படிங்கிறத அங்கங்க எடுத்து காட்டி நான் விளக்கம் பண்றேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல ஒரு சுவாமி தேசிகனை பிரசம்சிச்சு ஸ்லோகம் சாச்சிருக்க அவர் அப்பைய தீட்சிதர் அப்படி. இன்னும் என்னன்னா, எதோர் வம்சம் நரஹா கிருத்வா ஸ்ருத்வா சர்வ பாபைஹி பிரமுச்சதே எத்ராவதீர்ணம் கிருஷ்ணாக்கியம் பூர்ணம் பிரம்ம நராகிருதி அப்படின்னு ஒரு பிரமாண ஸ்லோகத்தை எடுத்து காண்பிக்கிறான். எதுவும் இது யாருடைய கதை? எபெருமானுடைய கதை ஒரு பக்கம் இருந்தாலும் எது வம்சத்தை சேர்ந்தவாளுடைய கதை. அத கேட்கறதுனால எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபட்டவளாக ஆறா எல்லாரும். அப்போ அந்த வம்சத்துல தோன்றிய பகவானுடைய கதைய முழுமையாக கேட்கறதுனால பரிபூர்ணமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையினால இந்த எது வம்சத்தவர்களுடைய பரம்பரைய கூற தொடங்க போறேன் அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிற நேர எம்பெருமான் கண்ணன் விஷயத்துக்கு போகாமல் அந்த வம்சத்தினுடைய பெருமைய சொல்லிட்டு அப்புறம் போகிறார் அப்படின்னு சொல்ற. இதுல என்னன்னால் இங்க வந்து ஒரு பிரசித்தமான சித்திரத்துல இந்த கிரீடா தூலிகையான ஆரம்பம் இல்லையா இந்த ஸ்லோகம், அதுக்கு என்ன விசேஷ வியாக்கியானத்துல சொல்றான்னா, அந்த சித்திரம் வரைகிறதுல ஒரு சாமர்த்தியம் உள்ளவன் அப்படிப்பட்ட பகவான் தன்னிடத்துல வந்து அந்த சித்திரத்தை எழுதினான். இன்னும் ஏகா, ஏன்னா இங்க ஒரு ஒரு பதத்துக்கும் சுவாரஸ்யம் சாய்க்கிறார். ஏகா அப்படிங்கிறதுனால ஒருவன் எம்பெருமான் ஒருவனே, இன்னொருத்தரோட துணை இல்லாமல் ஒன்றுன்றதுக்கு ஒப்பற்றதுன்னு, அதனால இவன் தான் தன்னொப்பார் இல்லப்பன் அந்த மாதிரி நிலையில இருக்கிறவன் அவன். அதுக்கப்புறம் விஸ்வம் எல்லா விதமான லோகங்கள் இது அத்தனையும் யார் பண்ணினது? விபுகு எல்லா இடத்திலையும் பரவி இருப்பவன். விபுன்றது எம்பெருமானுடைய அந்த ஈஸ்வர லட்சணம், ஜீவன் அணு எம்பெருமான் விபு எங்கேயும் பரவி இருப்பவன். அதெல்லாம் சூச்சிப்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல வந்து வரும்பொழுது. சர்வ சக்திமயத்துவம் தரிசித்தம் விபுகுன்னு சொன்னாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சர்வ விதமான சக்தியும் அந்த பதத்திலேருந்தே நமக்கு தெரியுது. எங்கும் பரவி இருப்பவன்னாலே எல்லா விதமான சக்தியும் உள்ளவன் எப்படின்னால், இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது நதத் சமஸ்யா வியதிகஸ்ய வித்யதே, எம்பெருமானுக்கு சமானமானவாள் இல்லை மேலானவாள் இல்லை அப்படின்னு ஸ்ருதி சொல்றதே, அத இந்த இடத்துல நினைவுபடுத்துற கிரமத்துல அந்த பதத்தை பிரயோகம். இங்க வேதமும் வந்து ஏன் வந்து ஒன்னு சொன்னா போறாதா, எம்பெருமானை பத்தி சொல்லும் போது எம்பெருமானுக்கு மேலானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தலாமே, அப்பதான் தெரிஞ்சிருமே என்ன. ஆனா சந்தேகம் வந்துருமா, எம்பெருமானோட மேலானவா இல்லைன்னு மொத்தம் சொன்னால் சமானமா யாரோ இருக்கான்னு சந்தேகம் வந்து. இப்ப எம்பெருமானுக்கு சமானமானவாள் யாருமே இல்லைன்னு சொன்னா போருமே அப்படின்னால் அப்போ மேலானவா ஒருத்தர் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும். அதனால வேதம் வந்து அசக்க திருப்ப கூடாது, பகவான் பகவான் தான், இவன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு. அதனால ந தத் சமஸ்யா வியதிகஸ்ய வித்யதே, சமானமானவர் மேலானவர் கிடையாது அப்படி. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல வந்து வரும்பொழுது எம்பெருமானுக்கு ஒரு குறை சொன்னால் ஒண்ணு சொல்லலாம், சமாதிக தரித்திரன். இது அப்படியே வேற பிரகாரம், எம்பெருமானுக்கு தனக்கு சமானமான ஒருத்தர் இல்லையே, இருந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு ஒரு குறை. எனக்கு மேல ஒருத்தர் இருந்தா பரவாயில்லையே, நம்ம ஆண்கள்ல பாத்துக்கலாம், எனக்கு மேல ஒருத்தர் இருந்தா அவள் பொறுப்பை குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாமே அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த ஒரு தாரித்திரியம் எம்பெருமானுக்கு இருக்குன்றத வேற எங்கேயோ ஒரு வாக்கியமானது அப்படியும் சொல்றது அப்படி. ஆனால் எம்பெருமான இன்னொன்னு சொல்றது, அவாப்த சமஸ்த காமன் அப்படி, அடைய வேண்டிய விருப்பம் எதுவும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்கு இந்த லோகத்தெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப வந்து வரும்பொழுது இதெல்லாம் ஏன் பண்றான்னா, இதெல்லாம் விளையாட்டு, இன்புறும் இவ்விளையாட்டுடையான். போகார்த்தம் சிருஷ்டி ரீத்தியன்யே கிரீடார்த்தமிதி சாபரே தேவச்சைவ ஸ்வபாவோயம் ஆப்த காமஸ்ய காஸ்பிருகா. அதாவது எல்லாம் அடைந்தவனுக்கு இத பண்றதுனால என்ன அப்படின்னால், இந்த சிருஷ்டி இதெல்லாம் விளையாட்டு, இதுல ஒரு ராஜா இருக்கான், எத்தனையோ காரியங்கள் இருக்கும் அவனுக்கு, ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு குழந்தை வந்து விளையாடுறது, ஒரு பொம்மையை வச்சிருந்து ஒரு கிளிய கூண்டல் அடைச்சி வச்சிருந்து அதை பறக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு விளையாடுறது, அதை பார்த்து இவன் சந்தோஷப்படுறான், அந்த மாதிரி எந்திருமா. இதெல்லாம் ஏன் ஒருத்தன் ஏத்தம் குறைச்சிருந்த அப்படின்னா, அதெல்லாம் அவாவா கர்மம். இத சாரீரக சாஸ்திரத்துல வரும்போதும் வியாசர் பிரம்மசூத்திரத்துல வரைச்ச லோகவத்து லீலா கைவல்யம், லோகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு காரணம் லீலை தான் பிரயோஜனமே ஒழிய, ஏன்னா பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் சாதாரண மனிதனே செய்ய மாட்டானே, பகவான் ஏன் செய்யணும், அவனுக்கு அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, நமக்கு இருக்கு. நம்ம 100,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு இருக்கோம், ஒரு வீடு வாங்கிட்டோம், இன்னொரு வீடு வாங்கணும்னு இருக்கோம், எங்கிருமாருக்கு அதெல்லாம் இல்லையே அப்படின்னா கேட்டு, அப்போ எல்லாம் லீலை தான் காரணம். அப்படி இது கீதையிலையும் எம்பெருமான் சொல்லும்பொழுது, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன ஞானவாப்தம் அவாப்தவ்யம். இதே கருத்து தான், எனக்கு அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஆனால் வந்து என்னது, எதுக்காக இதெல்லாம் பார்த்தோம்னால் விளையாட்டு ஒண்ணுதான், நீங்க பண்ணின கர்மா அதுக்கு தகுந்த பலனை கொடுக்குறேன், இல்லைன்னா வைஷம்ய நிர்கிரண்யம், வேண்டியவன் வேண்டாதவன் பாரபட்சம் பார்க்கிறவன்ற நிலை எனக்கு வந்துடும், அதனால அவாவா பண்ணின பலனுக்கு தகுந்த மாதிரி பிறப்ப கொடுக்கற. அப்போ லோகத்தை எம்பெருமான் இங்க ஒரு பிரகாரம் சொன்னவர் சுவாமி தேசிகன், கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே, பெரிய பிராட்டியா காருண்யம் முதலான குணங்கள் இத சாதனமாக கொண்டு லோகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல ஸ்தோத்திரத்துல சுவாமி பேசி. இன்னொரு இடத்துல வந்து வரும்பொழுது எம்பெருமானுக்கு இப்போ ஒருத்தவனு பண்றான்னா அதுக்கு வந்து இப்ப இந்த சாதனம் இது இதெல்லாம் வேணுமே, அவனுக்கு வந்து எம்பெருமானுக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னால் தேவையே இல்லை. இதையும் வந்து பிரம்மசூத்திரத்துல வரும்பொழுது வியாசரானவர் உபசம்ஹார தரிசனாதிசே க்ஷீரபத்கி அப்படின்னு ஒரு சூத்திரத்துல சுவாமி எம்பெருமானார் விளக்கம் கொடுக்கும் பொழுது, பால் வந்து தயிரா மாறுது, அது தானா மாறிடுச்சு, நம்ம ஒன்றும் உர குத்தணும்னு இல்லை, ஆனால் அதுல ருச்சிக்காக நம்ம இதை சேர்க்கிறோம், நாளைக்கே தயிராகணும்ன்றதுக்காக சேர்க்கிறோம், இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டா தானா ஆயிடும், வெட்டியாய் தயிராகவே ஆயிடும், அந்த மாதிரி அதுக்கே அந்த சாமர்த்தியம் இருக்கிற சார் எம்பெருமானுக்கு கேட்பானே அப்படி. அதனால பகவான் லோகத்தை படைக்கிற, லோகத்தை படைக்கிறதுனால அவருக்கு என்ன பயன் அப்படின்னால், ஆழ்வான் பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் வைகுண்டஸ்தவத்தில், கிம் சாதனஹா க்வ நிவசன் கிம் உபாததான கஸ்மை பலாய சிஜதீசிதம் சமஸ்தம் இத்தியாதி அனிஷ்டித குதர்க்க மதர்க்க யந்த த்வத் வைபவம் ஸ்ருதி விதோ விதுர பிரதர்க்யம் அப்படின்னு. எதை கருவியாக கொண்டு எங்கு நின்று கொண்டு நம்ம இங்க உட்கார்ந்து இதை பண்றோம், எம்பெருமான் எங்க நின்று எதை மூலப்பொருளா வச்சு எந்த பலனை உத்தேசிச்சு இந்த எல்லா பொருளையும் உண்டு பண்றார், இந்த கேள்வியெல்லாம் கேட்காதேன்ட்டார் ஆழ்வான். ஆழ்வான் என்ன சொல்லிட்டார், குதர்க்கம் அதர்க்கம் என்றகா நிக்காத கேள்வி, இதெல்லாம் குதர்க்கவாதம் அது, எம்பெருமான் இடத்துல இதெல்லாம் செல்லாது, கேட்கவே எம்பெருமான் பண்றார் பண்றார் அவ்வளவுதான், வேற ஒண்ணு, அதனால நிலை நிற்காது. அதான் கீழே ஒரு ஸ்லோகத்துல தங்கள் மதத்துல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம மதத்துல ஏறிட்டு குறை சொன்னால் தன் தல்ல தானே மண்ணை போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி. அதனால இதெல்லாம் எண்ணி பார்க்காத, வேதமானது என்னது, வேதம் தெரிஞ்சவா என்ன பண்றான்னால், உன்னுடைய பெருமை பகவானுடைய பெருமை எண்ணி பார்க்கவும் முடியாது. சுதி விதோ விதுர் அப்ரதத்யம், உன்னுடைய வைபவம், பகவானே உன்னுடைய விபவத்தை இன்னதுதான் அறுதிவிட்டு யாராலையும் எண்ணி பார்க்க முடியாது. நான்மறைகள் தேடி ஓடும் அப்படின்னு ஆழ்வார். நான்மறைகள் தேடியும் காண மாட்டாத அப்படின்னு ஒரு இடத்துல பகவானுடைய சொரூபம் என்னதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்ற, கிரீடா தூலிகையா ஸ்வஸ்யின் கிருபாரூஷிதயா ஸ்வயம் ஏகோ விஸ்வம் இதம் சித்திரம் விபுகு ஸ்ரீமான் அஜி ஜனது அப்படின்னு இந்த 9வது ஸ்லோகத்துல இந்த லோகத்தை லீலை விளையாட்டாகிற ஒரு குச்சியை வச்சுண்டு அந்த கிருபைன்ற ஒரு வர்ணத்துல தோச்சி அந்த எம்பெருமானவர் தன்னிடத்துல தானே எழுதினார் அப்படின்னு சுருக்கமாக கவி காவியத்திலையும் நம்மளுடைய சம்பிரதாய விஷயங்கள் முழுவதும் வரா மாதிரி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்துல. மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். விகார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த Thank you.